我是个马里，我是个马里，耶啦个马里，我是个马里。 Kumari, yen kadal thikki mukki thikki vikkudu kumari, yen nenji vimmi vimmi vammi nikkudu kumari, yen vaarthai kadal vatri vittade. Kumari, yen kadal thikki mukki thikki vikkudu kumari, yen nenji vimmi vimmi vammi nikkudu kumari. மலரடி மலருக்குள்ளடி தடி குமாரி என் காதல் சிக்கி முக்கி திக்கி விக்குது குமாரி என் நெஞ்சு விம்மி விம்மி பம்மி நிக்குது குமாரி என் வார்த்தை கடல் வெற்றி விட்டதே சொல்லும் தைரியம் உள்ளவன் அவன் அவன் அவன் குமாரி என் காதல் சிக்கி முக்கி திக்கி விக்குது குமாரி, என் நெஞ்சு விம்மி விம்மி பம்மி நிக்குது குமாரி, என் வார்த்தை கடல் வெற்றி விட்டதே. திக்கி விக்குத குமாரா, உன் நெஞ்சு விம்மி விம்மி பம்மி நிக்குத குமாரா, உன் வார்த்தை கடல் வற்றி விட்டதா. நான் தோற்று போவேன் என்று அஞ்சியே, என் தேர்வை எல்லாம் ஒத்தி வைக்கிறேன். ரகுமாரி சுகுமாரி, என் மனமொரு மலரடி மலர் குழ.